எகிழி இருக்கு பழம் இருக்கு, எகிழி இருக்கு பழம் இருக்கு, ஏறு சோழ அடிசோல ஏகிழி இருக்கு பழம் இருக்கு, ஏறு கரை இருக்கு சோழ கருது இருக்கு சோழ குயில் இருக்கு அடிப்பயிருக்குள்ள பருவ புள்ள பதுங்கி நின்னுக்குச்சான் அவ பதுங்க கண்டு குருவி ரெண்டு ஒதுங்கி நின்னுக்குச்சான் சேலையில் சந்தன வேட்டியில் குங்குமம் தொட்டதும் ஒட்டிக்குச்சான் அடிமால வரும் முன்ன சோழ கிளி ரெண்டு மத்தளம் குட்டிக்குச்சான்